மல்லிக முட்டு குத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானரே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானரே ரொம்ப நாளானது மலையிட காத்து அள்ளி இருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு இது சாயங்காலமா முல்லப்பூ சூடு மெல்லப்பாய் போடு மல்லிகம் விட்டு புதுருச்சி வக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாம பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே கொஞ்சம் வரைஞ்சு பார்க்கவா இல்ல முதுகு தேய்க்கவா அது கூடாது சின்ன காம்புதான பூவ தாங்குது ஒட்டி வச்ச மல்லிகை மொட்டு கூத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானது மாமன் பேர சொல்லி சொல்லி ஆ